கேட்டு பையா முட்டாளா, ஜீவான யாத்திரை முட்டாளா, சோதானி பன்னெண்டேகா பூல கர்த்தாவா, பாடேத்த நோப்பு கொடுத்து கை பத்து நடப்பால, காண்டேட்டு பையா முட்டாளா, ஜீவான யாத்திரை முட்டாளா. இஸ்ரேல் ராத்திரி பகேல நடத்தேரு, ரோட்டி நிறுத்தா பலட்டு நல் பாதின, எலியே ராத்திரி பகேல நடத்தே, கண்ணு தோச்சந்தீனா தேவேரே ஹஸ்தா எங்களேன் நாட பூடுண்டு, கண்ணு தோச்சந்தீனா தேவேரே ஹஸ்தா நாடப்பூடுண்டு, காண்டேட்டு பையா முட்டாளா, ஜீவான யாத்திரை முட்டாளா. ஜீவான யாத்திரை முட்டாளா.